இன்றைக்கி இப்போ ஒரு விளையாடுங்க, இந்த நிமிஷத்துலேருந்து தொடங்கிக்கோங்க. என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒரு நபரை பற்றி எத்தனை குறைகள் சொல்கிறீங்க, ஒரு நபரை பற்றி எத்தனை நிறைகள் சொல்கிறீங்க. அந்த நபர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீடு அடுத்த வீடு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு போகிறவங்களாக இருக்கலாம், ஏன் போஸ்ட்மேன் வந்துட்டு தபால் கொடுத்துட்டு போகிறதாக இருக்கலாம், குரியர் சர்வீஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை எப்படி பார்க்க போகிறீங்க, அவ்வளோவே தான். அவருடைய குறைகள் என்ன சொல்ல போகிறீங்க, நிறைகள் என்ன சொல்ல போகிறீங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைகள் பெரும்பாலும் சொல்கிற பழக்கமே இல்லை. நிறைகள் கண்ணுக்கு தெரிஞ்சால வாய் சொல்கிறதுக்கு, குறைகளா ஐயோ ஒரு வாய் பத்தாதே, பத்து வாய் கடன் வாங்கி சொல்கிற அளவுக்கு குறைகள் இருக்குது. கைகளாக அள்ள அள்ள குறையாத குறைகள் மற்றவர்கள் இடத்துல பார்க்குறோம். இந்த கண்ணை கொஞ்சம் திருப்பி நம்ம பக்கம் பார்க்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை நம்மளை மாதிரியே தான் ஒரு நபர். இந்த நபர் என்ன பண்ணுறாருனா, ஊரை விட்டு கிளம்பி இன்னொரு ஊருக்கு போகிறாரு, ரீலொக்கேட் பண்ணுறாரு. அதாவது இந்த ஊரை விட்டுட்டு போகிறாரு, இனி இந்த ஊருக்கு திரும்பி வரப்போகிறதே கிடையாது. எல்லாத்தையும் கட்டி எடுத்தாச்சு, வண்டியும் தயார், இன்னொரு ஊருக்கும் வந்தாச்சு. வந்து இந்த ஊரில் இனி குடியேற போகிறாரு. எங்கே இந்த ஊர் எப்படி இருக்கும் என்ன எது எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பி இங்கே வந்தாச்சு. வரும்போது வழிபோக்கராக ஒரு நபரை பார்க்குறாரு. இவருக்கு அவர் வழிபோக்கராக தோணுதே தவிர, அந்த ஊருக்குள்ளே மிகவும் படித்த, எல்லோருக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஞானியான ஒரு நபரை தான் இவர் பார்க்குறாரு. இவருக்கு அது ஒன்றும் அடையாளம் தெரியறதில்லை. இந்த ஒரு சின்ன குறையும் நம்ம பார்த்துக்கணும். நமக்குள்ளே நிறைகள் இருந்ததுன்னா எல்லாருடைய நிறையும் நமக்கு கண்ணு தெரியும். நம்ம குறைகள் மட்டுமே நமக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாருடைய குறைகள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அது என்னமோ ஒரு நூதனமாக இயற்கை செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன விடுகதை தான் அது. இப்போது இந்த நபருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த கதையினுடைய கதாநாயகனுக்கு வழிப்போக்கராக தெரியக்கூடிய அந்த நபர், அவர்கிட்ட எந்த ஒரு அழகான விஷயமும் இவர் கண்ணுக்கு தென்படலை. ஏதோ எல்லார் மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு நபர் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இவர்கிட்ட நம்ம கேட்க போகிறோம், வழி கேட்குற மாதிரி கேட்குறாரு, இந்த ஊர் மக்கள்லாம் எப்படி, எல்லாம் நல்லவங்களா? அந்த வழிப்போக்கன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானி, நீங்கள் இல்லை நான் இந்த குறிப்பிட்ட ஊரை சொல்லி அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன், இனி திரும்பி அங்கே போக போகிறதில்ல, இங்கே தான் குடியேறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னால் உங்களை கேட்டுக்கலாம், இந்த ஊர் எப்படி, இந்த ஊரினுடைய சீதோஷணம் எப்படி, மக்கள் எப்படி, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். வனவிலங்குகள்லாம் இருக்கா, ரொம்ப கொடுமையான விலங்குகள்லாம் இருக்கா, பறவைகள் வருமா, எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே வரும்போது இந்த ஞானி சிரிச்சிட்டே நிற்கிறாரு. பதில் ஒன்றும் சொல்லலை. சொல்லாமல் இவரெல்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கே. என்ன கேள்வி? நீங்கள் கிளம்பி வந்த ஊர் அது எப்படி? அதுவா? அது ஊரே கிடையாது, அது வெறும் காடு. அங்கெல்லாம் இருக்கவே முடியாது மனிதனால். அங்கே ஒரு குளம் கிடையாது, குட்டை கிடையாது, நதி கிடையாது, எதுவும் கிடையாது. ஓயோ அவ்வளோ பாவமா கடவுளே. சரி, அந்த ஊர் மக்கள் எப்படி? மக்களை அவங்கெல்லாம் நீங்கள் தான் மக்கள்னு சொல்கிறீங்க, போய் அவங்களோட வாழ்ந்து பாருங்கள் தெரியும். சும்மா அங்கேருந்து கிளம்பி வந்தேன் நான். ஒவ்வொருத்தரும் கெட்ட குணங்களினுடைய மொத்த உருவம், தாங்கவே முடியாது. ஊருக்குள்ளே இருந்த ஒத்த நல்ல மனுஷன் நான் தான். நானும் கிளம்பி வந்துட்டேன், இனிமேல் அந்த ஊர் பக்கம் யாருமே இருக்க முடியாது, அவ்வளோ மோசமான ஊர். ஆனால் என் கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலையே, இது என்ன ஊர், இங்கே எப்படி இருப்பாங்க? உடனே அந்த ஞானி சொன்னார், ஐயோ நீங்கள் எந்த ஊரை விட்டு வந்தீங்களோ அதே ஊரை இடம் பெயர்த்து இங்கே வச்சுருக்கிற மாதிரி தான் இந்த ஊரும். இங்கேயும் எல்லோரும் மோசம்தான், இங்கேயும் யாரும் ஒழுங்கான ஆட்களே கிடையாது, கெட்ட குணங்களின் மொத்த உருவம் தான். உங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்க போகுது. அந்த ஊரை விட்டு நீங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கல்ல, இந்த ஊரில் நீங்கள் பார்க்குற எல்லாரும் இப்படியே தான் இருக்க போகிறாங்க. இங்கேயும் அப்படி தான், நதியில் தண்ணி கிடையாது, குளமெல்லாம் வற்றி கிடக்கு, ஏரியெல்லாம் உடப்படுத்தாச்சு, மிருகங்களாக வனத்துக்குள்ளேருந்து எப்போ வேணாலும் ஓடி வரும். பாவமே, அந்த ஊரை விட்டு இங்கே வந்து அதே ஊரில் தான் மறுபடியும் இருக்க போகிறீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இந்த கதை கதாநாயகன் போயிட்டார். ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாண்டி வேறொரு நபர் வர்றாரு. அவரும் இதே மாதிரி வண்டி கட்டிட்டு எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வர்றாரு. இதே வழிப்போக்கன் மாதிரி இருக்கக்கூடிய ஞானியை பார்க்குறாரு. ஆனால் கேட்கக்கூடியது என்னவாக இருக்குது அப்படின்னா, ஊரில் பெரியவராக இருக்கீங்க நீங்கள், பல நாட்கள் பல வருடங்கள் இந்த ஊருக்கே சொந்தமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஊருடைய எல்லா விஷயங்களும் உங்களை கேட்டால் தெரியும்னு எனக்கு தோணுது. உங்கள் முகத்தை பார்த்தா பெரிய நம்பிக்கை வருது. சொல்லுங்கள், நான் வேறொரு ஊர்லேருந்து சில காரணங்களுக்காக கிளம்பி வந்திருக்கேன், இந்த ஊரில் குடியேறலான்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும், இந்த ஊர் எப்படி, மக்கள் எப்படி, இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை எப்படி, மரம் செடி கொடிகள் விலங்குகள், இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்த பற்றியும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஞானி சிரிச்சிட்டே கேட்குறாரு, நீங்கள் வந்த ஊர் எப்படி? ஐயோ நான் வந்த ஊர் உலகத்தில் அது சொர்க்கம்னு சொன்னால் அதுதான் சொர்க்கம். அந்த ஊரை விட்டு கட்டாயமாக நான் வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டேன், இல்லைன்னா அங்கேயே தான் இருந்திருப்பேன். என்னை பெயர்த்து பூமியோடு தூக்கி எடுத்திருந்தால் கூட நான் வந்திருக்க மாட்டேன். மரம் மாதிரி ஆனந்தமாக வேரோடி நின்னன ஆள் நான். எங்கள் ஊர் மக்களா, புகழ்ந்த வார்த்தை பத்தாது. அவ்வளோ நல்ல மக்கள், அவ்வளோ உதவி செய்யக்கூடிய மக்கள். பல சமயங்களில் எங்கள் ஊர் நதியில் தண்ணி வறண்டு போயிடும், வற்றி போயிடும். ஆனால் கூட சொந்த அம்மா மாதிரி எங்கேயாவது தக்க வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில் ஒரு சொட்டு தண்ணியாவது எங்களுக்காக வச்சுருந்து, நாங்கள் குடம் கொண்டு போகும்போது குடத்தை நினைக்கிற அளவுக்கு அந்த நதிக்கு மிகப்பெரிய கருணையும் மனசும் உண்டு. நல்ல மக்கள், நல்ல மரம், நல்ல சீதோஷ நிலை. வெயில் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கூட வெயிலும் மழையும் நிழலும் கடுமையும் எல்லாம் வரது தானே வாழ்க்கை. அந்த அளவுக்கு பக்குவமான மக்கள், எனக்கு விட்டுட்டு வர மனசே இல்லை, ஆனாலும் வேறு வழி இல்லாமல் கிளம்பி வந்திருக்கேன். இந்த ஊர் எப்படி அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட கடும் வார்த்தை கிடையாது, தகாத வார்த்தை கிடையாது, குறை கிடையாது. தாம் விட்டு கிளம்பி வந்த ஊரை பற்றி பெருமையும் நிறையும் மட்டுமே சொல்லிட்டு இருந்த வார்த்தைகள். அந்த ஞானி சொன்னாராம், ஆஹா, அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, நீங்கள் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊர்லேயே தான் இருக்க போகிறீங்க. புரியலையே, இந்த ஊரும் அப்படி தான், இந்த ஊர் மக்களும் அப்படி தான், நல்ல குணங்கள் நிறைந்தவங்க, நல்ல மனிதர்கள், நல்ல நண்பர்கள், எந்த கஷ்டத்துலேயும் கூட நிற்கக்கூடியவங்க. நதி வறண்டு போனாலும் ஒரு நாளும் பொய்க்காது, எங்கேயாவது ஒரு ஊரில் மூலையில் தண்ணீரை ஒழித்து வச்சு கொடுக்கக்கூடியது. மரங்கள் எல்லாம் நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும், பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, காடு இருக்குது. நீங்கள் எந்த சொர்க்கத்தை விட்டு வந்துட்டேனேன்னு வருத்தப்பட்டீங்களோ அதே சொர்க்கத்துக்குள்ளே தான் மீண்டும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். திரும்பி நம்ம நமக்குள்ளே வரலாம். நம்ம இந்த ரெண்டு நபர்களில் யார்? எல்லாவற்றிலையும் நிறைகளை மட்டுமே பார்க்கக்கூடிய நபரா? வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். என்ன தெரியுமா, ஆண்டவன் கொடுத்துருக்கக்கூடிய பெரிய கொடை, மழை பெரிய கொடை, அம்மா கொடை, அப்பா கொடை, எல்லாமே கொடை தான், எது கொடை இல்லை. ஆனால் எல்லா கொடைகளையும் விட அளக்க முடியாத பெரும் கொடை என்ன தெரியுமா? எல்லாம் அழகாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய கண்களும், எல்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய மனதும், எல்லாவற்றிலையும் நல்லதை பார்க்கக்கூடிய மனது கிடச்சிச்சின்னு வைங்க, இனி நீங்கள் தேட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை. சொர்க்கம் உங்கள் கையில். ஏன் சொர்க்கம் உங்கள் கையில்? நீங்கள் தான் சொர்க்கம். உங்களை பார்த்துட்டு போகிற எல்லாரும் சொல்வாங்க, ஆஹா, அவரை சந்தித்தா மனசுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது தெரியுமா அப்படின்னு. துர்பாகியவசமாக, துரதிருஷ்டவசமாக, நாம் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடிய உடைசல்களையும் விரிசல்களையும் பிளவுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் மட்டுமே பார்க்கக்கூடிய கண்களும் மனசும் வாய்க்க பெற்றதுன்னு வைங்க, சொர்க்கம்னு ஒன்று வாழ்க்கையில் நம்ம சந்திக்கவே மாட்டோம். நம்ம சந்திக்கக்கூடியது எல்லாமே சோகங்களாக தான் இருக்கும். என்ன காரணம்? பார்க்குற கண்ணில் தான் பழுதே தவிர காட்சியில் பழுதே இல்லை. இனி ஒன்று செய்யலாம், கண்ணில் உள்ள பழுதை நீக்கும், காட்சிகள் தெளிவாக மாறும். காட்சியினுடைய அழகு காட்சியில் இல்லை, காண்பவர்களுடைய கண்களில், காண்பவர்களுடைய மனதில். மனதை நிறைவாக்குறது ரொம்ப சுலபமான விஷயம். தேடி தேடி நல்லதை மட்டுமே பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, கெட்டதில் கூட நல்லதை பார்க்குற அளவுக்கு கண்கள் நல்லதாக மாறிடும். அதுக்கப்புறம் என்ன? சொர்க்கம் உள்ளங்கையில் வந்து உட்காந்துக்கும். சொர்க்கம் உள்ளங்கையில் வந்து உட்காருன்னா வேண்டாம்னு சொல்ல போகிறோமா என்ன? முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.